மனம் என்பது பழைய விஷயங்களுடைய ஒரு கூட்டு கலவை. ஆனால் அது எப்போதும் நிம்மதியற்றதாய் மகிழ்ச்சியற்றதாய் இருக்கிறது. அப்ப அதை என்ன பண்ணலாம், அடக்கலாமா அப்படின்னு கேட்டா, அடக்கிறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டேன். மனசு எப்படி அடக்க முடியும்? பழைய சம்பவம் சொல்றேன், மனசை அடக்கிறதுக்கு பயிற்சி முறைகள்லாம் இல்லையா, மனசை அடக்கு அப்படின்னா. வெரி சாரி, தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டைன்டு பியூரிட்டி அண்ட் மெயின்டைன்டு பியூரிட்டி. அட்டைன்டு பியூரிட்டி, மெயின்டைன்டு பியூரிட்டி, அதாவது பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் கஷ்டப்பட்டு, அது ரொம்ப சிக்கல். அட்டைன்டு பியூரிட்டி, அது ரொம்ப ஒஸ்தி. இன்னும் அட்டைன்டு பியூரிட்டி மெயின்டைன்டு பியூரிட்டினா, ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுக்க போயிட்டு திரும்பி வந்தபோது ஜெய்ப்பூர் வரார். ஜெய்ப்பூரில் அவரை வரவேற்று சமஸ்தானத்தில் விருந்து கொடுத்தாங்க ஜெய்ப்பூர் மகாராஜா. பக்கத்து சமஸ்தானம் ஒரு சின்ன சமஸ்தானம், அவரும் வந்து அழைக்கிறார் என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு. சுவாமி விவேகானந்தர் அங்கே போகிறார். சுவாமி விவேகானந்தர் அங்கே போனபோது அன்றைக்கு மாலை 6 மணிக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விழா. இப்படி சுவாமி உலாத்திக்கிட்டு இருக்கிறார் சிங்கம் மாதிரி. 6 மணிக்கு வந்து கூப்பிடுறாங்க, ப்ரோக்ராம் ஆரம்பமாக போது வாங்கோ அப்படின்னு. இப்போ விவேகானந்தர் கேட்குறார், என்ன ப்ரோக்ராம், எப்படி ப்ரோக்ராம்? ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஒரு பெரிய சிங்கர் ஒரு அருமையான ஒரு பாட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீச், உங்களுக்கு நாங்கள் வெல்கம் அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங், இவ்வளோ தான். யார் பாடுறா அப்படின்னு கேட்டார். அந்த ஊர்லேயே பிரபலமான தாசி. உங்களுக்கு தெரியும் பழைய காலத்தில் வாழ்க்கை முறை அப்படி தான், இசை அப்படி ஒரு தாசி குலத்திலேருந்து வருவதுங்கிறது மரபு. அந்த ஊர்லேயே பிரபலமான தாசி அவள் தான் பாடுறா அப்படின்னு. விவேகானந்தர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். ஒரு செகண்ட், உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஒரு சன்னியாசினா எனக்கு ஒரு பெரிய வரவேற்புன்னு ஏற்பாடு பண்ணி ஒரு தாசி பாடுறா அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? வேறு ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை, அவ்வளோ மாதிரி பாடுறதுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லை, அது மட்டும் இல்லை ரொம்ப டிவோஷனலாக பாடுவாள், ரொம்ப நல்லா பாடுவாங்க. அந்த 1 ஹவர் ப்ரோக்ராம் நடக்கட்டும், நான் வரல, நான் வரமாட்டேன். போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, நீ இடத்த காலி பண்ணுமா, அவர் வரமாட்டேங்கிறார். அவர் வந்தால் வராது, வரப்போறார், நான் பாடுறதை நிறுத்த மாட்டேன். அவ்வளவு கிளவர் லேடி. நரசிம்ம மேத்தாவுடைய ஒரு பஜன் சாங், நரசிம்ம மேத்தாவுடைய ஒரு பாட்டு, அதை பாடுறார். என்ன பாடினாவ? நரசிம்ம மேத்தா பாட்டில் என்ன வருதுன்னா, பாரஸ் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த பாரஸ் என்கிற கல் எதை தொட்டாலும் அது தங்கமாயிடும். அது இரும்பு தொட்டா இரும்பு தங்கமாயிடும், பஞ்சலோகத்தை தொட்டா பஞ்சலோகம் தங்கமாயிடும், எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமாயிடும். அவர் சொல்றா, கடவுளை பார்த்து நரசிம்ம மேத்தா பாடுற பாட்டு, இந்த மூட மனிதர்கள் கசாப்பு கடையில் ஆடு வெட்டுகிற அறிவாளை மட்டம் என்பார்கள். அது இரும்பு, ஆடு வெட்டுகிற கசாப்பு கடை அறிவாள், எனவே மட்டம் என்பார்கள். ஆனால் 5 நாள் செய்யப்பட்ட சாமி சிலையை ஊர்வலமாக தூக்கி கொண்டு வந்தால் அது உயர்வு, அது சாமி சிலை 5 என்று கொண்டாடுவார்கள். இந்த மூட ஜனங்கள் கசாப்பு கடை அறிவாளை மட்டம் என்றும் 5 சாமி சிலையை உசத்தி என்றும் சொல்வார்கள். ஆனால் பாரஸ்கல் அப்படி சொல்லாது. ஏனென்றால் பாரஸ்கல் அதற்கு தெரியும், எதை தொட்டாலும் அது தன்னால் தங்கமாக்க முடியும் என்பதால் அது கசாப்பு கடை அறிவாளை மட்டமாக நினைக்காது, 5 சிலையை உயர்வாக நினைக்காது, இரண்டையும் தங்கமாக ஆட்டுகிற பலம் தன்னிடத்தில் இருக்கிறது என்று பாரஸ்கல் பயப்படாது. அது சரி, நான் கசாப்பு கடை அறிவாள் தான், நீ பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? நான் கசாப்பு கடை அறிவாள் தான், நீ பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? இது நரசிம்ம மேத்தா கடவுளை பார்த்து பாடின பாட்டு. அதை அவ பாடினா பாருங்க, அப்படியே விவேகானந்தருக்கு ஒரு நிமிஷம் கண்ணில் அப்படியே தண்ணீர் பொங்குகிறது. விறு விறு விறுன்னு அங்கேருந்து வந்தார். அந்த பெண்மணியை பார்த்து அப்படி கையை கூப்பினார். கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் ராமகிருஷ்ணரிடத்தில் காவி பெற்றேன், உன்னிடத்தில் சந்நியாசம் பெற்றேன். ஒரு சன்னியாசிக்கு தாசி உயர்ந்தவ ஒன்று. ராமகிருஷ்ணர் இறந்த போது, பரிபூர்ணமான போது, தாசிகள் மேலே விழுந்து அழுதார். அவருக்கு எந்த பேதமும் கிடையாது. யார் வந்தாலும் அவர் பாட்டுக்கு விளையாட்டா பேசிட்டு இருப்பார். சாது வந்தாலும் அதே தான், மிகப்பெரிய துறவி வந்தாலும் அதே தான், ஒரு தாசி வந்தாலும் அதே தான், யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதான ஒரு ஞானியோட அடையாளம். விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆரம்பத்தில் நான் ராமகிருஷ்ணர்கிட்ட போகும்போதெல்லாம் தாசிகள் நிறைந்த தெருவழியா போனோம், அப்ப எனக்கு பயமா இருக்கும். அந்த தாசிகள் நிறைந்த தெருவழியா போறதை அவாய்ட் பண்றதுக்காக நான் ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு போவேன். கவனிங்க, ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு போகும்போதெல்லாம் என் உள் மனசு குத்தும். ஏன், நான் எவ்வளவு விலகி போகிறேனோ அவ்வளவு நான் ஆக்கர்ஷிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நினைத்து நான் பயப்படுவேன். நான் எவ்வளவு கொலை விலகிறேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு கொலை எனக்கு ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் எவ்வளவு கொலை சுற்றி கொண்டு போகிறேனோ அவ்வளவு கவளவு நான் அவர்களால் ஆக்கர்ஷிக்கப்பட்டிருக்கிறேனே என்று நான் என்னை பற்றி நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த அச்சத்தை அந்த நிலையை இந்த பெண் மாற்றிவிட்டாள். ஏன், ஒரு தாசியை பார்த்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த விதத்திலையும் நான் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன, அட்டைன்டு பியூரிட்டி. அதுவரையில் விவேகானந்தத்தை இருந்தது மெயின்டைன்டு பியூரிட்டி, இவள் உணர்த்திய பிறகு அவருக்கு ஏற்பட்டது அட்டைன்டு பியூரிட்டி. அப்போ ஒரு நிலைக்கு மேலே போகிற போது அதை கடந்து மேலே போகணுமே ஒழிய மனசை கட்டுப்படுத்தி ஒழுங்கப்படுத்தினா அது எப்போ வேணாலும் கவுத்துரும். நீங்க ராமாயணத்துல பண்டோதரி ராவணன் டெட் பாடியை போட்டு அழும்போது என்ன சொல்லி அழுதா, ஐயா நீ சின்ன வயசுல தவம் பண்றேன் தவம் பண்றேன் தவம் பண்றேன்னு உன் உடம்பெல்லாம் வரிச்சுக்கிட்டு தவம் பண்ண, நீ காமத்தை அடக்கன, நீ எந்த காமத்தை அடக்கினாயோ அது இன்று உன்னை பழிவாங்கி விட்டது. ஏன் நீ அடக்கன, இன்னைக்கு அது உன்னை பழிவாங்கிடுச்சு, உன்னுடைய வாழ்க்கையே பெரிய சிக்கலா போச்சு, உன்னை மரணத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சு. எதை அடக்கினாலும் நீங்கள் அதிலிருந்து மீள முடியாது. அப்ப அடக்க முடியாது, என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. நாங்கள் குதிரையை வந்து மருந்து சாப்பிடலன்னு சொல்லி ஒருத்தன் வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், அது எப்படி மருந்து தானா வடதிங்க, ஒரு மூங்கி குழாக்குள்ள மருந்து வைக்கணும்டா குதிரை வாயில வச்சு. அப்போ ஊன்னு குதிரை உள்ள போடும்டா. ஒரு அரை மணி நேரத்தில் அவன் மூஞ்சி வீங்கி வந்தான். என்னடா எல்லாம் கரெக்டாக நடந்தது டாக்டர், ஆனால் குதிரை கொஞ்சம் முந்திட்டு ஊதிருச்சு. நான் ஊதுறதுக்கு அது ஊதி விட்டுருச்சு, நான் என்ன பண்ண சொல்றீங்க என்ன, இவன் அதுக்கு மருந்து ஊதுறதுக்கு முன்னாடி அது ஊதிருச்சு. இதே தான், நீங்கள் எப்போவாவது உங்கள் மனசை அடக்கலாம்னு நினைச்சிங்கன்னா அது உங்களை கீழே போட்டு ஏறி மிதிச்சுட்டு மறுவிளக்கும். அது என்ன, எத்தனை ஜென்மமாக அது வந்திருக்காது, அது எப்பேற்பட்டது, ஜென்ம ஜென்மமாக ஜீனில் ஏறி உட்காந்துருக்கு, கர்ப்பத்தில் ஏறி உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியாமல். ஒரு மனுஷனுக்கு உள்ள ஆழ் மனசில் என்னென்ன இருக்குங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது சார். நான் தான் அடிக்கடி சொல்கிறது, யாராவது கோபத்தில் நம்ம திட்டினான்னா அதான் ஒரிஜினல் அவன், ஏன்னா அவட ஆழ் மனசு இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோம். அப்போ உள்ள என்னென்ன வச்சிருக்கிறானோ அவளை வார்த்தை சேர்ந்து அப்படியே வெளியே வந்து விழுவோம். சில பேர் சொல்ல சரியாம கோபத்தில் சொல்லிட்டேன், அதான் உண்மை, அதுதான் உண்மையான சொரூபம், அவங்களுடைய உண்மையான சொரூபம் அது. சும்மா அந்த நீ இவ்வளோ நாள் வேஷம் போட்டிருக்கிற என்கிட்ட கோபம் வந்தோடனே அவருடைய ஒரிஜினல் முகம் வெளியே வந்துருச்சு இல்லையா. அப்போ அந்த ஆழ் மனசில் என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதை என்ன, இதை உக்காந்து அடக்கி ஆராய்ச்சி பண்ணி இதை குப்பையை பிரித்து அதெல்லாம் ஒன்று என்ன பண்ணுன்னா பைபாஸ் பண்ணு, மனதை கடந்து போ. இப்போ ஹார்ட்லெல்லாம் பிளாக் ஆகி போச்சு அப்படின்னா அதை எடுத்து குச்சியை விட்டு க்ளீன் பண்ணலாமான்னு பார்க்காம ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன், இங்கே இருந்துங்க மறுபடியும் ஒரு பைபாஸ் போட்டு விட்டா அது பாட்டுக்கு ஒழுங்காக ஓடிட்டு போகுது. அது மாதிரி இறந்த காலம் என்று அழுகிய இந்த மனத்தை அப்படியே பைபாஸ் பண்ணி புதுசாக ஒரு ரோடு போட்டா என்ன, மனதை கடந்து விடு, மனதை அடக்காதே, மனதை கடந்து விடு. சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, மனதை கடந்து விடுதல்னு, ஆனா ரொம்ப கஷ்டம். எப்ப முடியும், விழிப்படைகிற போதுதான். நான் மனமல்ல என்ற புரிதல் நிகழ்கிற போது மனத்தை கடத்தல் நிகழ்ந்து விடும். ஏ பெருவாரியாக மனம்தான் நான் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நான் என்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன், என் மனசுல என்னென்ன இருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் என்னுடைய மனம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் மனமல்ல என்பதை ஒரு வினாடி புரிந்து கொண்டு விட்டால் மனத்தை கடத்தல் என்பது சுலபமாகி விடுகிறது. அன்னமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்துக்கு வந்து மனோமய கோஷத்திலே இருந்து அதை கடந்து வெளியில் போவதற்கான வழிமுறையை கண்டுபிடித்தல். மனிதர்கள் ஒன்று பிறரை துன்புறுத்துவார்கள் அல்லது தன்னை துன்புறுத்திக் கொள்வார்கள். சில பேருக்கு அடுத்தாளர் கஷ்டப்படுத்தணும் இல்லை தன்னை கஷ்டப்படுத்தணும், எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருக்கிற மாதிரியே ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டையும் கடக்கிறது தான் அந்த மனதை கடந்து போதல் ரொம்ப முக்கியம். மனம் நம்மை ஆட்டி படைக்க கூடாது, அது என்ன நினைக்குதோ அது செய். நான் ரீசெண்டாக புத்தக கண்காட்சியில் பேச கூட சொன்னேன், அமெரிக்காவில் ஒரு ஜூவில் ஒரு மனித குரங்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டு பண்ணானா, அது மனுஷ குரங்குக்கு என்ன இயல்புன்னு கேட்டால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும், என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கும். அது ட்ரெயினர் வேறு, அதை கூட்டிட்டு போகும்போது ஒரு 30 பேர் உட்கார ஒரு பிளேனில் உட்காந்து வச்சு அதை கூட்டு போயிருக்கான், 2 ட்ரெயினர் கூட போயிருக்கான். அந்த பிளேனில் அப்படியே போகும்போது அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் என்ன அதிர்ஷ்டம்னா அந்த குரங்கு மட்டும் தப்பிச்சுக்கிச்சு, அந்த குரங்கு தப்பிச்சுக்கிச்சு. உடனே அதை வச்சு என்கொயர் பண்ணுறான், இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணுமேனு என்கொயர் பண்ணுறான். கேட்டான் எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எத்தனை மணிக்கு, அது வெடுக்கு நம்ம வாட்ச் பிடுங்கி திருப்பி டயத்தை வச்சு காட்டுச்சு, 7:30 ஆக்சிடென்ட் ஆகிற போது அதில் இருந்தாங்கல்ல பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஸ்டைலாக தூங்குனாங்கன்னு கேட்டு, தூங்குனாங்களா, ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல பைலட் என்ன பண்ணார், தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாராம். பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாம் சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நான் தான் ஓட்டினேன். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகாமத்தில் என்ன ஆகும், மன்னியுங்கள், நம்முடைய வாழ்க்கை வாகனத்தை மனக்குரங்குதான் ஓட்டிக்கொண்டிருக்கிறது, நாம் விபத்தாகாமல் எப்படி தப்பிக்க முடியும், அதை ஓட்ட விடலாம. மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, மனம்தான் பேதங்களை கற்பிக்கிறது, மனம்தான் ஜாதி உணர்வுகளை தூண்டுகிறது, மனம்தான் விரோதங்களையும் பகைகளையும் ஏற்படுத்துகிறது, மனம்தான் உறவுகளை கலைக்கிறது, மனம்தான் நம்மை சண்டையிட தூண்டுகிறது, மனம்தான் நம்முடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அதை சரியானபடி பயன்படுத்தி மேலே வரலாம் என்றெல்லாம் பல பேர் அறிவு சொல்லலாம், ஆனால் அதை சரிவர பயன்படுத்துவது என்பது கஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் கூர்ந்து கவனித்திருந்தால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், ஒருபோதும் நீங்கள் மனதை பயன்படுத்தியதே இல்லை, மனம்தான் உங்களை பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். மனம் நம்மை பயன்படுத்திய அளவுக்கு நம்மால் மனத்தை பயன்படுத்த முடியாது. ஒரே வழி என்ன, போச்சு யார் பேச முடியும், போந்தாண்ட சிம்பிளி அப்படியே பைபாஸ் பண்ணி அடுத்த பக்கத்துக்கு போயிடுறேன், மனசை கடந்த